சமீபத்துல வாழைப்பழமே வெட்கப்படுற அளவுக்கு வாழைப்பழத்தை நோண்டி நொங்கெடுத்து அதுல என்னென்னலாம் நன்மைகள் இருக்கு, ஒரு நாளைக்கு எத்தனை வாழைப்பழம் சாப்பிட்டா எவ்வளவு கலோரிகள் நமக்கு சேரும் அப்படிங்கிற பல விஷயங்கள், அதுவும் பழுத்த வாழைப்பழம் சாப்பிட்டா எவ்வளவு நல்லது அப்படிங்கிற விஷயம் அடங்கிய ஒரு வீடியோவை சமீபத்துல ரிலீஸ் பண்ணிருந்தோம். அந்த வீடியோவுக்கு நிறைய வரவேற்பு கிடைச்சது, நிறைய பேர் அதை பார்த்து நிறைய பலனும் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு கமெண்ட்ஸும் போட்டிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த வாழைப்பழத்தை மறுபடியும் கொன்னு கொலை செஞ்சு புதைச்சி தோண்டி எடுத்து தூக்குல தொங்க விட்டு ஒரு அருமையான ரிப்போர்ட் கொடுக்கலாம் அப்படின்னு எங்க பொதுக்குழு கூடி முடிவு பண்ணி இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகள்ல சுற்றுப்பயணம் மேற்கொள்ளாம ஒரு அறிக்கை வெளியிடலான்னு இருக்கும். அந்த வகையில எந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டா உடல் எடை கூடும், எந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டா உடல் எடை குறையும் அப்படிங்கிற விஷயத்த பத்தி இப்ப பாக்க போறோம். பொதுவா எல்லா வாழைப்பழத்தாலையும் ஒரே மாதிரியான பலன்கள் கிடைக்கிறது இல்ல. சில வாழைப்பழம் மலச்சிக்கலை ஏற்படுத்தும், சில வாழைப்பழங்கள் வயிற்று போக்கு குணப்படுத்தும். இப்படி எதிர்மறையான பலன்கள் வாழைப்பழத்துல இருக்கு. ஒரு வாழைப்பழத்துல 108 கலோரிகள் இருக்கு. இது 18 கிராம் கார்போஹைட்ரேட்டுக்கு சமமானது. இதுல அதிக அளவு பொட்டாசியம், எல்லா விட்டமின் மற்றும் மற்ற தாது பொருட்களும் இருக்கு. எந்தெந்த வாழைப்பழங்கள் உடல் எடையை குறைக்கும்னு இப்ப பாக்கலாம். செவ்வாழை, பூவம்பழம், கற்பூரவள்ளி, முந்தப்பழம், இந்த மாதிரி பழங்கள் உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவியா இருக்கு. ஏன்னா இதுல அதிக அளவு B6 மற்றும் நார்ச்சத்து இருக்கிறதுனால இது உடல்ல இருக்க கொழுப்புகளை குறைக்கும். எந்தெந்த வாழைப்பழம் உடல் எடையை அதிகரிக்க செய்யுதுன்னு இப்ப பாக்கலாம். மலை வாழைப்பழம், நேந்திரம் பழம், இதுலாம் அதிக கலோரிகள் இருக்கு. இதுல 10% அதிகமா பொட்டாசியம் சத்தை உள்ளடக்கியிருக்கு. இதுல இருக்க அதிகப்படியான குளுக்கோஸ் கிளைகோஜனா மாற்றப்பட்டு தசைகளை சேரும் போது தசைகளுக்கு வலிமையை கொடுக்குது. இதனால உடல் எடை கூடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த பழங்களை நம்ம மில்க் ஷேக் மற்றும் சாலடாக சாப்பிடும் போது நம்ம உடல் எடை இன்னும் வேகமா அதிகரிக்குது. வாழைப்பழத்தை எப்படி சாப்பிடுறதுன்னு ஒரு சின்ன பையன் கிட்ட கூப்பிட்டு கேட்டேன். அதுக்கு என்ன தெரியுமா சொன்னா, வாழைப்பழத்தோட உரிச்சு வாய பெருசா ஓபன் பண்ணி லபுக்கு லபுக்கு முழுங்கணும்னு சொன்னான். அவன் சொன்னதுமோ காம்பியதான் இருக்கு, ஆனா அதுல ஒரு உண்மை இருக்கு. இப்போ நிறைய பேர் அப்படிதான் சாப்பிடுறாங்க. ஆனா வாழைப்பழத்துல சுவையான ஸ்மூத்தி செஞ்சு சாப்பிடுறது ரொம்பவும் ஆரோக்கியமானது. மத்த பழங்களோட கலந்து சாப்பிடும் போது அது உடல்ல அதிக சக்தியை உண்டாக்கும். சோ வகத்துக்கு இல்லாம வாழைப்பழத்தை சாப்பிடுறத விட்டுட்டு அளவா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க.